வந்தது சிந்தூரு வந்தது சேதி சொன்னது தூது வந்தது சேதி சொன்னது நாணம் கொண்டது I love you புதிய பூவிடு பூத்தது இளைய வந்துதான் பார்த்தது கிளைய வந்துதான் பார்த்தது பார்த்தது வந்தது சேதி சொன்னது வந்தது சேதி சொன்னது நாணம் கொண்டது புதிய பூவிடு கிளைய வந்துதான் பார்த்தது